கார்த்திக் வணக்கம். இந்த சாம்பல் வந்து தூய்மையான சாம்பலாக வேறு அதோட தொழுவுரம் கலந்து வச்சா நல்லது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த சாம்பல் வந்து தொழுவுரம் கலந்து, அதாவது இந்த மக்கிய குப்பை குளங்கள் இதெல்லாம் கலந்து அல்லது ஓரளவு மக்கி இருந்தது, சாதாரணமாக குப்பை எப்படி இருக்குமோ அது மாதிரி அதையெல்லாம் கலந்து நம்ம வந்து வச்சா நல்லது. ஆனால் சாதாரணமாக தென்னம்பிள்ளையெல்லாம் 30 அடிக்கு மிகாமல் குறையாமல் இருக்கணும், ஒரு தென்னம்பிள்ளைக்கும் இன்னொரு தென்னம்பிள்ளைக்கும் இடையில். அது மாதிரி இருக்கிறது தான் தென்னையை பொறுத்தவரை ஆரோக்கியமானது. நீங்கள் 20 அடிக்கு உள்ள ஒரு புள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இதாக தெரியுது. நான் ஏற்கனவே தென்னைக்கு உரம் வைக்கிறது எப்படின்னு பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள், 1/2 அடி ஆழத்தில் ஒரு 2 அடி 2 அடி வட்டத்தில் 4 மரத்துக்கு இடையில் ஒரு குழி எடுத்து அதில் வந்து உரமும், பக்கத்தில் அடுத்த இது ஒட்டுன பக்கத்தில் இடத்துல வந்து தண்ணியும், அதாவது ஒரு மரம் வந்து ஒரு குழியிலேருந்து மட்டும்தான் உரம் எடுக்கணும், ஒரு மரம் ஒரு குழியிலேருந்து மட்டும்தான் தண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி வைக்கிறது மிக சிறப்பு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்தை வந்து நல்லா காய வைக்கிறதுக்காகவும், தோட்டத்தில் மேமண்ணில் இந்த வைக்கிற குப்பை கூளங்கள்லாம் மிக அற்புதமான உரமாக மாறுறதுக்காகவும், மண்புழுக்களை கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நிரந்தரமாக குடியேற்றுறதுக்காகவும், வருங்காலங்களில் கோடைக்காலங்களில் இந்த நீர் பாய்ச்சறதுங்கிறதும் உரம் வைக்கிறதுங்கிற ஒன்றையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நம்ம இதை வந்து செய்கிறோம். அதாவது மண்ணையே உரமாக்குற முறை இது, உரக்குழி முறை அப்படின்னு பேர். இந்த மாதிரி குழி எடுக்கிறதுனால ரொம்ப வேகமாக அந்த 2-2.5 அடி ஆழம் தோட்டம் நல்லா காயும், மழைக்காலங்களில் நல்லா நனையும். இந்த அடிப்படையை நம்ம பரிட்சை முறையில் இப்போ தான் செஞ்சுட்டு வரோம். இதனுடைய அதாவது விளைச்சலை, அந்த மகசூலை, அந்த மண்ணினுடைய மாறுதல்களை வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் பார்த்து தோட்டத்தை பார்த்து பார்வையிட்ட பிறகு நம்ம குழுவில் யாராவது ஒருத்தங்க விவரம் தெரிஞ்சவங்க போய் பார்வையிட்டு செஞ்சால் நல்லது. ஆனால் நான் ஏற்கனவே ஆனால் தென்னைக்கு எப்படி உரம் வைக்கணும், எவ்வளோ ஆழத்தில் தண்ணீர் குழி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த தண்ணீர் குழிங்கிறது தண்ணி பாய்ச்சறதுக்காக மட்டும் இல்லை, கோடையில் நல்லா 2.5 அடி ஆழத்துக்கு இந்த தோட்டத்தை முழுமையாக காய வைக்கிறதுக்காகவும் செய்கிற குழி இது. அதே சமயம் தென்னைகள் சுருண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மரத்துக்கு மரம் தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழியில் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தரையில் மேலே தண்ணி வச்சோம்னா இந்த தண்ணி சீக்கிரம் காய்ஞ்சிடும், இந்த மாதிரி குழி வெட்டி குழியில் தண்ணி வச்சால் சீக்கிரம் தண்ணி காயாது. இதெல்லாம் நான் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன், உங்களுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செய்திகளுக்கு தகுந்த மாதிரி வந்த நம்ம உங்களுடைய தோட்டத்தை பொறுத்தளவில் எப்படி வாய்ப்பு இருக்கோ அப்படி பதிவு, அப்படி உரத்தையும் தண்ணீரையும் பாய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். சரியா, வாய்ப்பு கிடச்சிதுன்னா, வாய்ப்பு இருந்தால் நம்முடைய நண்பர்கள் யாரும் வந்து பார்வையிடலாம். ரமேஷ், ராஜதர, இந்த மாதிரி இந்த தென்னந்தோப்பு, கார்த்திக்கு, இந்த மாதிரி யார் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்தா நல்லது, பார்த்துட்டு செஞ்சாலும் நல்லது தான். நன்றி, வணக்கம்.